السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ. الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهده اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله. اما بعد، فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد، فاعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قلو واشربوا هنيئا بما اسلفتم في الايام الخاليه، صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاه والسلام: والذي نفسي بيده لخلوف لرائحه خلوف فم الصائم اطيب عند الله من ريح المسك، او كما قال عليه الصلاه والسلام. غنيتكم بمرياديكم ريا الله நல்லடியார்களே. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையானுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருள் பெருங்கிருபையினால் புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து, அந்த ரமலான் மாதத்திலே ரப்புல் ஆலமீனுக்கு விருப்பமான இபாதத்துகளையும் நற்கிரியைகளையும் செய்வதற்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு பகல் முழுவதும் பசித்திருந்து தாகித்திருந்து இச்சைகளை மறந்து இரவிலே விழித்திருந்து இபாதத் செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டிருப்பதன் நோக்கம் என்ன? எதற்காக ரப்புல் ஆலமீன் இப்படி நமக்கு விதித்திருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, சகோதரர்கள், இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு, அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய கண்ணியம், அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள், இவற்றை நாம் கவனத்தில் கொள்வோம் எனால், நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் சில சிறப்பு அம்சங்களை கூறியிருக்கின்றானே, அந்த சிறப்பு அம்சங்களை நாம் சற்று கவனத்திலே கொள்வோம் எனால், அல்லாஹ் நோன்பை எதற்காக கடமையாக்கினான் என்ற காரணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கினார் நோன்பை? எந்த நோக்கத்தின் அடிப்படையில் ரப்புல் ஆலமீன் நமக்கு பசித்திருக்கும்படியும் தாகித்திருக்கும்படியும் விதியாக்கினான் என்பதை அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு என்று சொல்லியிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை கவனிக்கும் பொழுது அந்த நோக்கத்தை நாம் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். அன்பு சகோதரர்களே, அப்படி என்ன அல்லாஹ் சிறப்பு அம்சங்களை வழங்கியிருக்கின்றார் நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லிக் காட்டிருக்கின்றான். சொர்க்கவாசிகளுடைய நிலைமை மறுமையிலே கமன் ஊத்திய கிதாபோபியமீனி, யாருடைய அமல் நாமா என்னும் பட்டோலையை, அவருடைய அமல்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஓலையை வலது கையிலே கொடுக்கப்படுமோ, யாருக்கு அமல் நாமா என்ற பட்டோலையை வலது கையிலே கொடுக்கப்படுமோ, எப்போது கிதாபியா, அவர் எல்லோரையும் அழைத்து காண்பிப்பார், பாருங்கள் என்னுடைய பட்டோலையை பாருங்கள், நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் பாஸ் ஆகிவிட்டேன், அல்லாஹ் எனக்கு வைத்த சோதனையிலே, அல்லாஹ் எனக்கு வைத்த பரீட்சையிலே நான் வெற்றி பெற்று விட்டேன், இதை எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை பாருங்கள் என்று அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த ஆமால் நாமா என்ற சர்டிபிகேட்டை அவர் எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக கொண்டு போய் காண்பிப்பார். யார் கமல் ஊத்திய கிதாபோ எமீனிஹி, யாருடைய சர்டிபிகேட்டை, யாருடைய சான்றிதழை அவருடைய வலதையிலே கொடுக்கப்படுமோ அவரை. அப்ப அவருடைய குணாதிசயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர் எப்படி எப்படியெல்லாம் சந்தோஷப்படுவார், எப்படி எப்படியெல்லாம் அவர் பெருமைப்படுவார், எப்படி எப்படியெல்லாம் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு கடைசியில் சொல்லுகின்றான், அந்த வெற்றி பெற்று சான்றிதழ் பெற்றவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற்று சொர்க்கவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்டு வலது கையிலே பட்டோலை கொடுக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் அல்லாஹ் தரப்பிலிருந்து என்னவென்று தெரியுமா? இந்த சொர்க்கத்திலே நீங்க நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள், நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள், இங்கே உங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, இங்கே நோன்பு கிடையாது, வேண்டியதெல்லாம் பருகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். சொல்லிவிட்டு ஏன் தெரியுமா, விரும்பியபடிலாம் சாப்பிடுங்க, விரும்பியபடிலாம் குடிங்க. நல்லா ஏன் தெரியுமா சொல்றான், பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட நாட்களிலே நன்மைகள் செய்து அந்த நன்மையை சேர்த்து வைத்ததினால் இங்கே அனுப்பி வைத்ததினால் நீங்கள் அதற்கு பாகமா இப்போது நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் என்று திருமறையிலே அவர் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கின்றார். சகோதரர்களே, இந்த ஆயத்திற்கு விரிவு எழுதக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் நீங்கள் உலகத்திலே முன் சென்ற நாட்களிலே, அதாவது சில நாட்களுக்கு முன்னால் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது உலக வாழ்க்கையை. இந்த உலக வாழ்க்கையை பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, சில குறிப்பிட்ட நாட்களிலே நீங்கள் செய்த நன்மைகளின் காரணமா என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அது என்ன நன்மை தெரியுமா, அது என்ன நன்மை தெரியுமா, அவர்கள் இங்கே பசித்திருந்ததும் தாய்த்திருந்ததையும் தான் அல்லாஹ் நன்மை என்று குறிப்பிடுகின்றார். உலகத்தில் நீங்கள் எனக்காக பசித்திருந்ததினால், உலகத்தில் நீங்கள் எனக்காக தாய்த்திருந்ததினால் இங்கே நீங்கள் இஷ்டப்படி பருகுங்கள், இஷ்டப்படி சாப்பிடுங்கள். உலகத்திலே நான் உங்களுக்கு பசியை கொடுத்திருந்தேன், தாகத்தை கொடுத்திருந்தேன், டயர்ட்னஸ் கொடுத்திருந்தேன், உங்களுக்கு உடல் தளர்வை கொடுத்திருந்தேன், இதையெல்லாம் நீங்கள் எனக்காக செய்து கொண்டீர்கள், அதற்கு பாரமாக நீங்கள் உலகத்திலே விட்டதையும் சேர்த்து இங்கே பிடியுங்கள், உலகத்திலே சாப்பிடாமல் இருந்ததையும் சேர்த்து இங்கே சாப்பிடுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். சகோதரர்களே, அங்கே மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கத்திலே தரக்கூடிய உணவை சாப்பிடுவது என்பது அது சாதாரண உணவு அல்ல. இங்கே நாம் எவ்வளவு சுவைமிக்கவனாக இருந்தாலும், எவ்வளவு நமக்கு பிடித்தமான உணவாக இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு மிக மிக விருப்பமான உணவாக இருந்தாலும், ஒரு அளவுக்குமே நம்மளால் சாப்பிட முடியாது. எவ்வளவு பெரிய சாப்பாட்டு ராமனாக இருக்கட்டும், அவர் எவ்வளவு பெரிய பீட்டுவாக இருக்கட்டும், அவர் ஒரு அளவுக்குமே சாப்பிட முடியாது. ஆனால் சகோதரர்களே, ரப்பல் ஆலமீனுடைய தர்பாரிலே, அந்த சொர்க்கத்திலே ரப்பல் ஆலமீன் இங்கே நாம் நோன்பு வைத்ததற்கு பகரமாக, இந்த குறிப்பிட்ட நாட்களிலே நீங்கள் நோன்பு என்ற பெயரில் நீங்கள் செய்த நன்மைகளின் நன்மைகளுக்கு பாரமாக இங்கே நாம் வழங்கக்கூடிய இந்த உணவை, இந்த ரிசத்தை நீங்கள் இஷ்டப்படி எல்லாம் சாப்பிடுங்கள். குழு வசரபு அணியா, அல்லாஹ் சொல்ல விரும்பப்படி எல்லாம் சாப்பிடுங்கள், விரும்பியவாறெல்லாம் சாப்பிடுங்கள். கண்ணியத்திற்க சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் இங்கே நமக்கு உண்ணுவதையும் பருகுவதையும் தடை செய்து எதற்காக வேண்டும் என்றால், இதைவிட பன்மடங்கு பெரிய உணவையும் பானத்தையும் நமக்கு மறுமையை தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இதைவிட சிறந்த, எத்தனையோ மடங்கு சிறந்த, பன்மடங்கு உயர்ந்த அந்த அற்புதமான உணவையும் அற்புதமான பானத்தையும் மறுமையிலே தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் உலகத்திலே அவற்றை நமக்கு தடை செய்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால்தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்காக வேண்டி உள்ளது. அல்லாஹ் சொல்கின்றான், நோன்பு என்பது எனக்காக வேண்டி உள்ளது, மற்ற இபாதத்துகளெல்லாம் என்னுடைய அடியானுக்கு உள்ளது, மற்ற விவாதத்தில் எல்லாம் என்னுடைய அடியான் அவனுக்காக செய்கிறான், தொழுகிறான் என்றால் அவனுடைய நன்மைக்காக தொழுகின்றான், ஜகாத்து கொடுக்கிறான் என்றால் அவனுடைய நன்மைக்காக ஜகாத்து கொடுக்கின்றான், ஹஜ் செய்கிறான் என்றால் அவனுடைய நன்மைக்காக ஜகாத்து ஹஜ் செய்கின்றான். ஆனால் அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது மட்டும் அவனுக்காக அல்ல, எனக்காக அவன் நோன்பு வைக்கின்றான், எனக்காக நோன்பு வைக்கிறான். ஏன், நம் தொழுவது அல்லாஹ்வுக்காகவே நோன்பு வைக்க தொழுகிறோம், ஜகாத்து கொடுப்போம் அல்லாஹ்வுக்காகவே ஜகாத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்வது அல்லாஹ்வுக்காகவே ஹஜ் செய்கிறோம், தக்பீர் கட்டும் பொழுது இல்லாயி தாரா அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன் அப்படிங்கிற தக்பீர் கட்டுறோம், அப்ப எப்படி நமக்காக தொழுகிறதாகும் என்று சொல்லுவோம். ஏனால் சகோதரர்களே, இங்கே தொழுகை, ஜக்காத்து, ஹஜ் இந்த மூன்று இபாதத்துகளுக்கும் நோன்பு என்ற இபாதத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. தொழுகை, ஜக்காத்து, ஹஜ் என்ற இபாதத்துகளுக்கும் நோன்பு என்ற இந்த இபாதத்துக்கு மத்தியில ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் என்றால், ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால், ஒரு மனிதர் தொழுகிறார் என்றால் அவர் எவ்வளவுதான் அடுத்தவங்களுடைய கண்ணுக்கு தெரிந்துவிடக் கூடாது, யாரும் நம்மளை பார்த்து விடக் கூடாது, தனிமையிலே தொழ வேண்டும், நம்முடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தொழுதாலும் கூட சகோதரர்களை யாராவது ஒருவர் அவரை பார்த்து விடுவதற்கு வாய்ப்புண்டு, யாராவது ஒருவர் அவரை பார்த்து விடுவதற்கு வாய்ப்புண்டு, யாராவது ஒருவர் அவர் தொழுவதை கண்டுவிடுவதற்கு வாய்ப்புண்டு. அதே போன்று ஜக்காத்து கொடுக்கிறார் என்றால் எவ்வளவுதான் அவர் மறைந்து மறைந்து ஜக்காத்து கொடுத்தாலும் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது, நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜக்காத்து கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியிலே மட்டுமே தெரிய வேண்டும், யாருக்கும் தெரிந்து விடக் கூடாது என்று அவர் மறைத்து மறைத்து ஜக்காத்து கொடுத்தாலும் சகோதரனே, குறைந்தபட்சம் ஜக்காத்து வாங்குபவருக்காக தெரிந்துவிடும், யாருக்கும் தெரியாவிட்டாலும் ஜக்காத்து வாங்குபவருக்கு தெரிந்துவிடும் இந்நாள் நமக்கு ஜக்காத்து கொடுத்தார் என்று. அதே போன்று ஹஜ்ஜை மறைத்து செய்யவே முடியாது, ஹஜ் என்ற அவ இபாதத்திற்கு அது கூட்டி இபாதத்தை மறைத்தலாம் செய்ய முடியாது, அது தனியாக செய்ய முடியாது, எல்லோரும் சேர்ந்துதான் செய்ய வேண்டும், எல்லோருக்கும் தெரிந்துதான் செய்ய முடியும். அதே போன்று தொழுகை எடுத்துக்கொண்டால் கூட நஃபிலான தொழுகை எடுத்தாலும் மறைத்து மறைத்து தொழ முடியுமே தவிர ஃபர்லான தொழுகை அது ஒரு கூட்ட இபாதத்து, அதையும் எல்லோருக்கும் தெரியும்படியாகத்தான் தொழுதாக வேண்டும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு என்பதை நோன்பை நாம் வைத்திருக்கும் நோன்பை மறைக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்துவிட்டால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு நோன்பாளியா இல்லையா என்பதை, ஒரு நோன்பாளியா இல்லையா என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் வாயினால் சொன்னாலே தவிர அவர் மறைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் எப்படி மறைத்துக் கொள்ளலாம்? ஆனால் மற்ற விவாதத்தை மறைக்க முடியாது, தொழுகையை மறைக்க முடியாது, ஜக்காத்தை மறைக்க முடியாது, ஹஜ்ஜை மறைக்க முடியாது, ஆனால் நோன்பை மட்டும் இவர் மறைத்து விடலாம் இவர் யாருக்கும் தெரியாமல். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக, அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்காக வைக்கப்படுகிறது. மற்ற இபாதத்துகளில் இவர் தெரிந்தோ தெரியாமலோ ஷைத்தான ஊசலாட்டங்களினால் மற்றவர்கள் பார்த்து விடுவதற்கும் அதனால் இவர் நன்மைகள் குறைந்து விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு மனிதர் தொழுகிறார் என்றால் அவர் அதிகமாக தொழும் போது அவரை அறியாமலேயே அவர் உள்ளத்தில் ஷைத்தான் எண்ணங்களை போடுவார், ஆஹா நம்ம பெரிய தொழுகையாளியா இருக்கிறோம், நாம பெரிய தொழுகையாளியா இருக்கிறோம், நம்மளை வந்து இன்னாரெல்லாம் பாக்குறாங்க தொழுவதை என்ற எண்ணத்தை இவர் விரும்பியோ விரும்பாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று சக்காத்திலும் இந்த வாய்ப்புகள் உண்டு, ஹஜ்ஜிலும் இந்த வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சகோதரர்களே, நோன்பை பொறுத்தவரை இந்த மாதிரி வாய்ப்புக்கே இடமில்லை, இந்த மாதிரி வாய்ப்புக்கே இடமில்லை. ஏனென்றால் ஒரு நோன்பாளியா இல்லையா என்பதை அவருடைய முகத்தை வைத்து நம்மால் தீர்மானிக்க முடியாது, அவருடைய செயல்களை வைத்து நம்மால் தீர்மானிக்க முடியாது. அவர் வாயினால் நான் ஒரு நோன்பாளி என்று சொன்னால்தான் இவர் நோன்பாளியா இல்லையா என்பதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஒரு நோன்பாளி இல்லை, நோன்பே வைக்கல, அவர்கிட்ட நோன்பால் கேட்டா அவர் ஆமா என்று சொன்னால் சகோதரர் அம்மால் கண்டுபிடிக்க முடியாது இவர் பொய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாரா, அம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம சேர்ந்து சொல்வார்கள் நோன்பால் எனக்கு நோன்பால் கேட்டா ஆமாங்க வீட்டில் எல்லாரும் நோன்பு, அப்படின்னா இவர் நோன்பு இல்லை, இவர் நோன்பு இல்லை என்பதை வீட்டில் எல்லாரும் நோம்பு, யா குழந்தைங்க வீட்டில் மனைவி எல்லாரும் நோன்பு வச்சிருக்கிறாங்க, அப்படின்னா என்ன இவர் நோன்பு வைக்கல. சோ இப்படித்தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர கேட்டு அவரை கேட்காமல் நானா அவரை தீர்மானிக்க முடியுமா நோன்பாளியா இல்லையா என்று நிச்சயமா தீர்மானிக்க முடியாது. ஒருத்தர் நோம்பே வைக்கிறாங்க, நோம்பே வைக்கல, சாயந்தரம் மதுரை டைம்ல எல்லாரோட சேர்ந்து அவரு கஞ்சி கொட்டா எடுத்து உட்காருதா, யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் நோம்பாளி இல்லப்பா என்ன கொட்டா எடுத்து உட்காரு, யாருக்கு தெரியும் அவர் எல்லாரும் மாதிரி பேச்ச மரத்தில் தண்ணி வச்சு நோம்பு திறந்தாருங்க, யாருக்கு தெரியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்காக வேண்டி உள்ளது, நோன்பு என்பது என்னை தவிர யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, மற்ற இபாதத்தை மற்றவர்கள் கண்டுபிடித்து விடலாம், ஆனால் நோன்பு என்பது மட்டும் என்னை தவிர யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே மற்ற இபாதத்துகளுக்கெல்லாம் நான் கூலி வழங்குகிறேன், மற்ற இபாதத்துகளுக்கெல்லாம் நான் கூலி வழங்குகிறேன், ஆனால் நோன்புக்கு மட்டும், நோன்பு மட்டும் என்னால் மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்த இபாதத், நான் மட்டுமே அந்த இபாதத்தை கண்டுபிடிக்க முடியும், எனக்காக வேண்டி மட்டுமே அந்த இபாதம் செய்யப்படுகிறது என்பதனால் அன அஜிசிபிஹி, அந்த நோன்புக்கு நானே கூலியாக மாறிவிடுகின்றேன், மற்றவர்களுக்கெல்லாம் நான் கூலி வழங்குகிறேன். சொர்க்கம் வேணுமா எடுத்துக்க, சொர்க்கத்துல பெண்கள் வேணுமா, ஹூர் வேணுங்கள் வேணுமா எடுத்துக்க, மாளிகைகள் வேணுமா எடுத்துக்க, தேனாரம் பாலாரம் வேணுமா எடுத்துக்க என்று கூலியை வழங்குகின்றேன், ஆனால் நோன்பாளிக்கு மட்டும் நானே கூலியாக மாறிவிடுகிறேன், என்னையே எடுத்துக்கப்பா கூலியாக. சுபஹானல்லாஹ். அன்பு சகோதரனே, இப்படிப்பட்ட சிறப்பை, இப்படிப்பட்ட மகத்துவத்தை ரப்பல் ஆலமீன் நோன்பாளிக்கு மட்டும் வழங்க காரணம் என்ன? எதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பாளிக்கு இப்படிப்பட்ட சிறப்பை கொடுக்கிறார் என்று பார்ப்போம் என்றால், சகோதரர்களே, மற்ற இபாதத்துகள் எல்லாம் இபாதத்துக்கள், மற்ற இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், ஆனால் நோன்பு எப்படிப்பட்டது என்றால் மற்ற கடமைகளை செய்வதற்காக வேண்டியுள்ள ஒரு உந்துதல், ஒரு ஊன்றுகோள், அல்லது நெம்புகோள், எப்படி வேண்டுமான சொல்லலாம், மற்ற இபாதத்துகளை செய்வதற்கு இந்த நோன்பு ஒரு தூண்டுதலாக இருக்கின்றது. தொழுகை அப்படி அல்ல, தொழுதால் தொழுது விட்டு சென்று விடுவோம், நம்முடைய கடமை முடிந்து விட்டது. ஜக்காத் அப்படி அல்ல, ஜக்காத் கொடுத்தால் கொடுத்து விட்டு சென்று விடுவோம், நம்முடைய கடமை முடிந்து விட்டது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு மட்டும் எப்படி என்றால் ஒரு மனிதரை எல்லா விதமான இபாதத்துகளும் செய்ய வைக்கின்றது இந்த நோன்பு, எல்லா விதமான இபாதத்துகளையும் செய்ய வைக்கின்றது இந்த நோன்பு. காரணம் என்னவென்றால், ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை நமக்கு ஒரு பயிற்சி களமாக ஆக்கியிருக்கின்றார், பயிற்சிகரமாக ஆக்கியிருக்கின்றான். மூமின்களே, நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டிய நேரம் இந்த நோன்பின் மூலமாக, இந்த ரமலான் மூலமாக, ரமலான் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பின் மூலமாக இது பயிற்சி எடுக்க வேண்டிய நேரம் என்பதனால் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை ஒரு பயிற்சி நேரமாக, ஒரு ட்ரைனிங் டைமிங்காக ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆக்கியிருக்கின்றான். எப்படி என்றால் சகோதரர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளிக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னா, நோன் சொர்க்கத்திலே, சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பாளிகளுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் விஐபி கேட்டை வைத்திருப்பான். சொர்க்கத்தில் ஒரு விஐபி கேட், யாருக்கு என்றால் நோன்பாளிகளை தவிர லம் யதுகுலுமின் ஹூ இல்லா சாயிபூன். அந்த விஐபி கேட்டிலே, அந்த சொர்க்கத்தினுடைய விஐபி கேட்டிலே நோன்பாளிகளை தவிர இவர் யாருமே நுழைய மாட்டார்கள், இவர் யாருமே நுழைய மாட்டார்கள். பைதா தஹலு, எல்லா நோன்பாளிகளும் அந்த கேட்டிலே நுழைந்து விட்டால், அந்த வாசல் வழியாக தலைவாசல் வழியாக எல்லா நோன்பாளிகளும் முடிந்து விட்டால், அல்லாஹ் கேட்பான் ஸமம் பகைய மின ஸாயிமீன், இன்னும் நோன்பாளி யாரா பாக்கி இருக்காங்களா, ஒரு மாதம் மட்டும் தொழுது, ஒரு மாதம் மட்டும் பள்ளிவாசலை நிரப்பி, ஒரு மாதம் மட்டும் பள்ளிவாசலை தொடர்பு வைத்து, அதோடு பள்ளிவாசலை இழுத்து மூடக்கூடியவர்களுக்கோ, அந்த பள்ளிவாசலோடு இல்ல தொடர்பை இழுத்து மூடக்கூடியவர்களுக்கோ கொடுக்கப்பட்ட சிறப்பு அல்ல அது. வெறும் ஒரு மாதம் மட்டும் நம்ம பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்து, ஒரு மாதம் மட்டும் பள்ளிவாசலை நிரப்பி, ஒரு மாதம் மட்டும் பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது துஆ செய்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பு அல்ல சகோதரர்களே. இந்த நோன்பை தங்களுடைய வாழ்வினுடைய ஒரு பயிற்சி நேரமாக எடுத்துக்கொண்டு, ஒரு ட்ரைனிங் டைமாக எடுத்துக்கொண்டு, இந்த பயிற்சியை, இந்த ரமலானில் அவர்கள் எடுக்கக்கூடிய பயிற்சியை, இந்த ரமலானில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயிற்சியை, ரமலானுக்கு பிறகு ஒரு வருடம் முழுவதும், ரமலானுக்கு பிறகு உள்ள ஒரு வருடம் முழுவதும் இந்த பயிற்சியை நடைமுறைப்படுத்துவார்கள் என்றால், அப்படிப்பட்டவர்களுடைய நோன்புக்கு தான் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கின்றார். ஏதோ ஒரு மாசம் கூட பசி இருந்தோம், தாய்த்து இருந்தோம், எல்லாரும் வீட்டுல பசியோட கிடந்தா நானும் பசியோட கிடந்தேன், எல்லாரும் அதிகாலையில் எழுந்தா நானும் எழுந்திருச்சேன், எல்லாரும் சாயந்தரம் நோம்பு திறந்தா நானும் நோம்பு திறந்தேன் என்று எல்லாரோட சேர்ந்து இந்த காரியத்தை செய்து வருவோம் என்றால், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வமல்லம் எத்தருக்குள் கிசுப அவில் அமல பிஹி, வமல்லம் எத்தருக்கு சு அவில் அமல பிஹி, யார் ஒரு பொய்யையோ அல்லது பொய்யான காரியத்தையோ இந்த நோன்பின் மூலமாக விடவில்லையோ, ஒருத்தர் நோன்பால் நோன்பு வைக்கின்றார், நோன்பு வைத்து விட்டு பொய் பேசுவதை விட மாட்டேங்கிறார், பழமையா பொய் பேசுற மாதிரி நோன்பு பொய் பேசுறார், அல்ல பழமையா பொய்யான காரியத்தை செய்யற மாதிரி நோன்புலே ஒரு பொய்யான காரியத்தை செய்யறார், நோன்புலே ஒரு தப்பான காரியத்தை செய்யறார், எந்த விதமான வித்தியாசம் இல்லை நோன்புக்கு நோன்புக்கு முன்னாடி இருந்ததுக்கும், அது நோன்பு வச்சிருக்குமே இப்பமாவது கொஞ்சம் பொய்யை தவிர்த்து கொள்ளலாம், இப்படி நோன்பு காலத்திலே பொய் சொல்வதை தவிர்த்து பயிற்சி எடுத்து நோன்புக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் பொய் சொல்வதை மொத்தமாக விட்டுழைக்கலாம் என்ற எண்ணமே இல்லாமல், ஏதோ நோன்பு வைக்கிறோம், ஏதோ பட்டினி கிடக்கிறோம், ஏதோ பசிச்சிருக்கிறோம், ஏதோ தாவி தொழுகிறோம், ஏதோ நோன்பு திறக்கிறோம் என்ற அடிப்படையில் இருப்பார்கள் என்றால், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருடைய நோன்பு அவரை பொய் சொல்வதை விட்டோ, அல்ல பொய்யான செயல்கள் எல்லா தவறான காரியங்களை விட்டோ அவர் தடுக்கவில்லையோ, லைஸல் இல்லாஹி தஆலா ஹாஜதுன் லிஜுஹி வஅத்ஸானி, அவருடைய பசியினாலோ தாகத்தினாலோ ரப்பல் ஆலமீனுக்கு எந்த பலனும் இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக என்ன நாடுகிறான் என்றால், மூமின்களே, இந்த நோன்பு என்பது வெறும் பசித்திருப்பதல்ல, வெறும் தாகித்திருப்பதல்ல, வெறும் பட்டினியோடு கிடப்பதல்ல, இது ஒரு பட்டினி போராட்டம் அல்ல, மாறாக இந்த நோன்பின் மூலமாக நீங்கள் இபாதத்துடைய பயிற்சி எடுத்து, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய பயிற்சி எடுத்து, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி எடுத்து, இந்த பயிற்சியை வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் இத்தனை சிறப்புகள் கிடைக்கிறது, சொர்க்கத்திலே உங்களுக்கு என்று ஒரு விஐபி கேட்டு கிடைக்கிறது, நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு துர்நாற்றம் துர்வாடை அத்யப இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்கி, அல்லாஹ்விடத்திலே அது கஸ்தூரியை விட மிக உயர்தரமான வாசனை மிகுந்தது. நோன்பாளி வயிறு பசிக்கும் பொழுது, வயிறு காலியாகும் பொழுது ஒரு விதமான வாடை வாயிலிருந்து வரலாம், அந்த வாடை பெருமானா சொல்லலாம் சொல்கிறார்கள், அது உங்களுக்கு வேண்டுமான வாடையாக தெரியலாம், உங்களுக்கு வேண்டுமான துர்நாற்றமாக தெரியலாம், ஆனால் இவர் எதற்காக வேண்டிய அந்த வாடை வருகிறது, இவர் அல்லாவுக்காக வேண்டி பசித்திருப்பதினால், அல்லாவுக்காக வேண்டி தாகித்திருப்பதினால், அல்லாவுக்காக வேண்டி எதையுமே உண்ணாமல் பருகாமல் இருப்பதினால், அதனால் ஏற்படக்கூடிய வாடை ரப்பல் ஆலமீனிடத்திலே அத்யப இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்கி, அது கஸ்தூரி மனத்தை விட அல்லாவிடத்தில் உயர்வானதாக இருக்கின்றது, கஸ்தூரி வாசனை விட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நறுமணம் மிக்கதாக இருக்கிறது என்ற இந்த சிறப்பு யாருக்கென்றால் வெறும் பசித்திருப்பவர்களுக்கு அல்ல சகோதரர்களே. வெறும் தாய் திருப்பவர்களுக்கு அல்ல, ஏதோ நோன்பு வைக்கிறோம் ஏதோ பசித்திருக்கிறோம் என்பதற்காக அல்ல. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் நோன்பு வைத்து அந்த நோன்பை தன்னுடைய வாழ்க்கையினுடைய தர்பியத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கையினுடைய தஸ்கியத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, தனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதற்காக, தனக்கும் ரப்பல் ஆலமீனுக்கு உள்ள தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த ரமலானை இந்த நோன்பை யார் பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அவருடைய பசியினாலோ தாகத்தினாலோ அல்லாஹ்வுக்கு எந்த பலனும் இல்லை. அல்லாஹ்வுக்கு தேவையவில்லை இப்படிப்பட்ட பசியும் பட்டினியும். அன்பு சகோதரர்களே, இப்பொழுது நாம் விளங்கிக் கொள்ளலாம், ரமலான் என்பது ரப்புல் ஆலமீன் நம்முடைய அஹ்லாக்கிலே, நம்முடைய நற்குணங்களிலே, நம்முடைய நல்ல அமல்களிலே, நம்முடைய இபாதத்துகளிலே, நம்முடைய தக்வாவிலே, நம்முடைய இறை அச்சத்திலே, நம்முடைய அல்லாஹ்வோட நெருக்கத்திலே ஒரு தர ஒருவித உயர்வை ஏற்படுத்துவதற்காக, தர்ஜாவை கூட்டுவதற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளம். சோதரி, அடிக்கடி நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்வதுண்டு, இந்த நேரத்தில் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது அவசியமா இருக்கும் என்று நினைக்கின்றேன். பயிற்சி காலம் என்பது ட்ரைனிங் டைம் என்பது, ட்ரைனிங் ஒரு மனிதன் ட்ரைனிங் எடுக்கிறார் என்றால் அந்த பயிற்சி நேரம் என்பது அவருக்கு மிக மிக இலகுவாக ஆக்கப்படும். பயிற்சி நேரத்தை அவன் வேலை செய்யப்படும் நேரத்தை விட பயிற்சி நேரம் என்பது மிக மிக இலகுவாக ஆக்கப்படும். உதாரணமாக ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு டிரைவிங் ட்ரைனிங் எடுக்கின்றான், ஓட்டுநர் பயிற்சி எடுக்கின்றான், டிரைவிங் கற்றுக்கொள்வதற்கான பயிற்சி எடுக்கின்றான். இந்த டிரைவிங் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனிதனுக்கு அவன் டிரைவிங் ட்ரைனிங், டிரைவிங் ட்ரைனிங் எங்கே எடுக்கப்படும் என்றால் மவுண்ட் ரோடு மாதிரி டிராபிக் ஜாம் ஆகக்கூடிய இடத்துல, அல்ல பீக் அவர்ஸ் இந்த மாதிரி டிராபிக்கான இடத்துல அவனுக்கு ட்ரைனிங் யாரும் எடுத்து சொல்ல மாட்டார்கள், யாரும் ட்ரைனிங் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். டிரைவிங் இப்ப மாறாக எந்த விதமான ஆள் நடமாட்டம் இல்லாத, எந்த விதமான இடையூறு இல்லாத, எந்த விதமான தடைகளோ பிரச்சனைகளோ இல்லாத காலியா இருக்கக்கூடிய பீச் ரோட்டில் அதுவும் இரவு 12 மணிக்கு மேல் போய் அவர் போய் ட்ரைனிங் எடுப்பார், அவர் போய் ட்ரைனிங் எடுப்பார். ஏன் அப்படி ட்ரைனிங் எடுக்கும்போது அவருக்கு குறுக்கீடு ஏற்படக்கூடாது என்பதனால், ட்ரைனிங் எடுக்கும்பொழுது எந்த விதமான குறுக்கீடு ஏற்பட்டு விடக்கூடாது, எந்த விதமான தடை ஏற்பட்டு விடக்கூடாது, அவருக்கு டிராபிக் ஜாம் ஏற்பட்டு கூடாது. அவர் ட்ரைனிங் எடுக்கும் பொழுது அவர் ஆள் நடமாட்டமே இல்லாத, தடைகளே இல்லாத, சிக்னல்கள் வேலை செய்யாத, காலியா இருக்கக்கூடிய ரோட்டில், காலியா இருக்கக்கூடிய மைதானத்தில் அது ராத்திரி 12 மணிக்கு மேல போய் ட்ரைனிங் கத்துப்பாரு. சகோதரர்களே, அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல், தடையும் இல்லாமல் ட்ரைனிங் எடுத்து எடுத்து எடுத்து ட்ரைனிங் எடுத்து அவர் அந்த எடுத்த பயிற்சியை, தான் கற்றுக்கொண்ட பயிற்சியை, அவர் எப்பொழுது பயிற்சி எடுத்தவராக டிரைவிங் கற்றுக்கொண்டவராக ஆவார் என்றால், அவர் தான் எடுத்த ட்ரைனிங்கை பயன்படுத்தி இப்ப அவர் மவுண்ட் ரோட்ல கார் ஓட்டணும், பீக் அவர்ஸ்ல டிராபிக் ஜாமான நேரத்தில் கார் ஓட்டணும். அப்படி கார் ஓட்டும் பொழுது எந்த விதமான ஆக்சிடென்ட் ஆயிடாம, யார் மேலே இடிச்சிடாம, பிரேக் ஒழுங்கா பிடிச்சி, ஆர் ஒழுங்கா அடிச்சு, ஆக்சிடென்ட் ஒழுங்கா போட்டு அவர் ஒழுங்கா ஓட்டி கொண்டு செல்வார் என்றால், இவர் ட்ரைனிங் கரெக்டா எடுத்திருக்கிறாரு, ட்ரைனிங் கரெக்டா எடுத்திருக்கிறாரு. அப்பொழுதுதான் சர்டிபிகேட் வழங்கப்படும். ஒரு மனுஷன் 12 மணிக்கு மேல ட்ரைனிங் எடுக்கிறாரு, ராத்திரி 12 மணிக்கு மேல ட்ரைனிங் எடுக்கிறாரு, ட்ரைனிங் கத்துக்கிறாரு, கத்துக்கிட்டு நல்ல 1 மாசம் 2 மாசம் ட்ரைனிங் எடுத்த பிறகு இப்ப இந்த வண்டி சாவியை கையில கொடுத்து ரோட்ல ஓட்டு பாக்குறதுடா, எனக்கு 12 மணிக்கு மேலதான் ஓட்டி பழக்கம், அதனால அப்பதான் ஓட்டுவேன் என்று அவர் சொன்னால், இவர் ட்ரைனிங் எடுத்தவரா ஆவாரா, இவர் ட்ரைனிங் கற்றுக்கொண்டவரா ஆவாரா, இவர் லைசன்ஸ் கிடைக்குமா, சர்டிபிகேட் கிடைக்குமா? சகோதரர்களே, அது போன்று ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதத்தை நமக்கு ஒரு ட்ரைனிங் டைமிங் ஆக, ஒரு பயிற்சி நேரமாக ஆக்கியிருக்கின்றார். இந்த பயிற்சி நேரத்திலே நம்முடைய இபாதத்திலே எந்த விதமான இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது, இடைஞ்சல் ஏற்படக்கூடாது, கஷ்டம் ஏற்படக்கூடாது, தொல்லை ஏற்படக்கூடாது என்று எப்படி ட்ரைனிங்கை 12 மணிக்கு மேல், இரவு 12 மணிக்கு மேல் செய்யப்படுகிறதோ, அதுபோன்று சகோதரர்களே இந்த ரமலானிலே நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய பயிற்சிகள், நம்முடைய தக்வா, நம்முடைய இறையச்சம், இதிலெல்லாம் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய சைத்தானை அல்லாஹ் கட்டிப்பட்டு விடுகின்றான். ஏனென்றால் பயிற்சி நேரத்திலே இடையூறு ஏற்படக்கூடாது என்பதனால். என்னுடைய அடியார்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இபாதத்துடைய பயிற்சி, தக்வாவுடைய பயிற்சி, இறை அச்சத்தினுடைய பயிற்சி, அஹ்லாக்குடைய பயிற்சி, ஆமாளுடைய பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இடையூறு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதனால் தான் இடையூறுகள் செய்யக்கூடிய, இபாதத்துல இடையூறு செய்யக்கூடிய சைத்தானை ரப்புல் ஆலமீன் கட்டிப்போட்டு வைத்துவிடுகின்றார். சகோதரர்களே, அப்படி இடையூறே இல்லாத இந்த நேரத்தில் பயிற்சி எடுத்து, இறைஞ்சலே இல்லாத, தடைகளே இல்லாத இந்த ரமலானிலே பயிற்சி எடுத்து, இந்த பயிற்சியை நாம் வாழ்க்கை முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும். எப்பொழுது தடைகளும் இடையூறுகளும் ஏற்பட்ட பிறகு, ரமலானுக்கு பிறகு அல்லாஹ் சைத்தானை அவிழ்த்து விடுகின்றான். இப்போது தடைகள் வந்துவிட்டது, இடையூறு வந்துவிட்டது. இப்பொழுது இடையூறு இல்லாத காலத்தில் எடுத்த பயிற்சியை இடையூறு நிரம்பிய காலத்திலும் அவர் நடைமுறைப்படுத்துவார் என்றால், அப்பொழுது அந்த இபாதத்தை ஒழுங்காக செய்வார் என்றால், அப்பொழுது தக்வாவோடு இறைச்சத்தோடு நடந்து கொள்வார் என்றால், அப்பொழுதுதான் அவர் ட்ரைனிங் எடுத்தவர் என்ற பயிற்சி கொடுக்கப்படும், அவருடைய ஆமால் நாமால் வலது கையிலே கொடுக்கப்படும். நீ ட்ரைனிங் எடுத்துட்டேன், பிரிவி ஓட்டுவதற்கு தயார் என்று சர்டிபிகேட் வழங்கப்படும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து. இல்ல இல்ல, நான் 12 மணிக்கு மேலதான் ட்ரைனிங் எடுத்தா பழக்கம், அதனால பீச் ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்லாத ரோட்ல நைட் 10 மணிக்கு மேல 12 மணிக்கு மேலதான் நான் ட்ரைனிங் ஓட்டுவேன் என்று ஒருவர் சொல்லுவார் என்றால், அவருக்கு எப்படி சர்டிபிகேட் வழங்கப்பட மாட்டாதோ, ட்ரைனிங் எடுத்தவராக கணிக்கப்பட மாட்டாதோ, அதுபோன்று அன்பு சகோதரர்களே, நான் ரமலானிலே இடையூறுகளே இல்லாத நேரத்தில் சைத்தானை கட்டிப்பட்டாச்சு, சைத்தானை அவிழ்த்துவிடப்பட்ட சைத்தானை இருக்கு கட்டிப்படப்பட்டு விட்டது, நமக்கு தடைகள் இல்லை, இடையூறுகள் இல்லை, இந்த நேரத்தில் நல்ல இபாதம் செய்வேன். ரமலான் கழிந்து இடையில் வந்துட்டா திருமையுடைய இபாதத்தை மூட்டை கட்டி வைத்து விடுவேன் என்று சொன்னால், அவர் 12 மணிக்கு மேல கார் ஓட்டுபவரை போன்று அல்லாஹ்வுடைய பார்வையில கருதப்படுவார். அன்பு சகோதரர்களே, அதனால்தான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகின்றேன், ரமலான் என்பது இபாதத்துடைய மாதம் அல்ல. இது ரமலான் என்பது இபாதம் செய்யக்கூடிய மாதம் அல்ல, இபாதம் செய்ய வேண்டிய மாதம் அல்ல, மாறாக வாழ்க்கை முழுவதும் இபாதம் செய்வதற்காக பயிற்சி எடுக்க வேண்டிய மாதம் தான் ரமலான் மாதம். ஆனால் நாம் எப்படி விளங்கிக் கொண்டோம் என்றால், ரமலான் மாதம் ஒரு இபாதத்துடைய மாதம், ஆக ரமலான் மாதம் மட்டும் இபாதத்துடைய மாதம். ரமலான் மாதத்தில் நிறைய இபாதம் செய்யணும், இபாதம் செய்யும் சொல்றதுனாலே ரமலான் மாதத்தில் மட்டும் இபாதம் செய்வோம், ரமலான் முடிந்தவுடன் எல்லாத்தையும் ஏற கட்டி வரமாத்திக்கு வச்சிருவோம். அன்பு சவால், இந்த நிலை மாற வேண்டும். ரமலானுடைய உண்மையான தாத்பரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பாளிகளுக்கு என்று ரப்புல் ஆலமீன் எவ்வளவு சிறப்பு அம்சங்களை, எவ்வளவு கண்ணியங்களை, எவ்வளவு வெகுமதிகளை ரப்புல் ஆலமீன் வழங்குகின்றானோ, அந்த வெகுமதிகளை எல்லாம் பெறக்கூடிய தகுதியுள்ள நோன்பாளிகளாக மாற வேண்டும். ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உலகத்தினுடைய எல்லா முஸ்லிமான மக்களுக்கும் தந்தருள்வானாக. பாகர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி.